ശ്രീമാധവാൻസുധാമ്പതിപൂർണചന്ദ്രം ശ്രീ ശ്രീനിവാസഗുരുഹരിയ കൃപാർത്ഥചക്രം ശ്രീനവ്യരംഗയതി വര്യകൃതാത്മരക്ഷം വന്ദേ സദാ വരദലക്ഷ്മണദേശികേന്ദ്രം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമശ്രീവാസയോഗീശ്വരഗുരുപതയോർഭുതസ്വാത്മഭാരം ശ്രീമശ്രീരംഗനാഥാഹ്വയം കൃപയാ പ്രാപ്തമോക്ഷാശ്രമം തം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനിമപരം സംശയേ ദേശികേന്ദ്രം ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർഗിഹ കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി പ്രണാമം ലക്ഷ്മണമുനിഃ പ്രതിഗൃഹ്ണാതു മാമകം പ്രസാദയതി യഃ സൂക്തിഃ സ്വാധീനപദികാം ശ്രുതിം അസ്മദ്ഗുരുപരമ്പരയേ നമഃ. ആപപ്പുനന്തു ഭൂതാഗ്രഹ இந்த மாத்தியானிகத்திலே படிக்கப்படுகின்றதான பிராச்சன மந்திரத்தினுடைய அர்த்தங்களை அனுபவித்தோம். இதை நெட்டில் கேட்ட ஒரு பாகவதோத்தமர் அடியனுக்கு ஃபோன் பண்ணி அந்த அபோஜ்யம்னு வர்றத அதில் நம்ம கயால ஸ்ரார்த்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காயையோ இல்லை ஒரு பழத்தையோ விடுறோமே, இலை காய் பழம் மூணையும் விடுறோமே. இப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் அந்த பழத்தை சாப்பிட்டாலோ அந்த காயில் பண்ணதான கரமக சாப்பிட்டாலோ கூட்டை சாப்பிட்டாலோ அவளுக்கும் தோஷம் சம்பவிக்குமா? ஆனால் அது போஜ்யமான வஸ்து தான், ஏன் சாஸ்திரத்தில் விளக்கப்படாத வஸ்து தான். இருந்தாலும் நாம் பித்ருக்களை உத்தேசித்து கயால ஸ்ரார்த்தம் பண்ணி விட்டதுனால அதை நாம் சாப்பிட்டா அது நமக்கு அபோஜ்யமா இல்லையா அப்படின்றத கேட்டார். அது அடியேன் மறந்து போயிட்டேன், நல்ல கேள்வி. அடியேன் அவருக்கும் பதில் சொன்னேன், இப்போ பகவதத்தோட தெரிவிச்சுக்கிறேன். இந்த எது அபோஜ்யம்ங்கிறதுனுடைய அர்த்தம் என்னன்னா, ஜாதியினாலேயோ ஆசிரயத்தினாலேயோ காலத்தினாலேயோ கிரியையினாலேயோ சம்சர்க்க தோஷத்தினாலேயோ எல்லா ஆகாரங்களும், இப்போ என்னென்ன ஆகாரத்தை நாம் சாப்பிட்றோமோ அதில் என்னென்ன வாண்டாது இருக்கோ அத்தனை தோஷங்களும் எந்த எத அபோஜ்யம்ங்கிறதுல சமணமாயிடுறது. அது மட்டும் இல்லை, எத்வா துஷரிதம்மமா அப்படிங்கிறதுனாலே அந்த அடியேனுடைய இந்திரியங்களை கொண்டு அடியேனால் பண்ணப்பட்ட துஷ்கர்மாக்கள் என்னென்ன இருக்கோ அத்தனையும் போயிடுறது அப்படிங்கிறது இங்கே சாஸ்திரம். அதான் அசதம்ச பிரதிகிரகம் சொல்றா. கெட்ட வஸ்துக்களை தானம் கொடுக்கிறதோ, கெட்டவர்களேந்து வாங்கிய தானமோ, இல்லை ஒரு சரியான வழியில் சம்பாதிக்காத சாஸ்திரத்துக்கு புறம்பான வழியில் ஒருத்தன் காசு பண்ணுறான்னா அந்த பொருள்னாலே வாங்கப்பட்ட ஏதோ, இல்லை அந்த பொருளையே நமக்கு கொடுக்குறான்னாலோ அந்த அர்த்தத்தை கொடுக்குறான்னாலோ அது தோஷமுடையது தான். அப்படிப்பட்ட தோஷமும் இந்த எதபோஜ்யம்ங்கிற இதனாலே போயிடுறது அப்படின்னு இங்கே சொல்லிக்க ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் இந்த இதில் மூணுலேயுமே ஸ்வாஹா ஸ்வாஹான்னு முடியும் மந்திரங்கள். அந்த ஸ்வாஹான்னா யாரொத்தன் சொல்றானோ அவன் தன்னையே ஹோமம் பண்றதாக அர்த்தம். ஸ்வாஹாங்கிறதுன்னா இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றான்னா, பெரியவா இந்த சந்தியாவந்தன மந்திரத்தை சொல்லி சந்தியாவந்தனத்தை பண்ணும் அடியேன், அடியேனை ஏ எம்பெருமானே ஜலத்துக்கு அந்தரியாமியாயிருக்கிறையே பெருமானே, அடியேனை நீ உடமையாக ஆக்கிக் கொள்ள வேணும் அப்படின்னா, பகவான் சரீரி, அவனை ஒழிந்த அனைத்து சேதனாச்சேதனங்களும் அவனுக்கு சரீரம்னா, இப்போ சரீரம் என்பது அந்த ஆத்மாவுடைய உடைமை தானே, அப்போ சரீரியான எம்பெருமானுடைய சரீரம் அதிலே நாம் இருக்கோம், அதனால அடியேனை உடமையாக ஆக்கிக் கொள்ள வேணுங்கிற பிரார்த்தனையும் அந்த ஸ்வாஹா சப்தத்தினாலே பிரதிபாதிக்கிறது. அதுக்கப்புறம் அத பிரிச்சு அர்த்தம் பார்த்தோம்னா, சூங்கிற பதத்துக்கு நன்னாக அப்படின்னு அர்த்தம், வாங்கிற பதத்துக்கு கட்டாயப்படுத்துறது அப்படிங்கறதான அர்த்தம் வரும். அதுல ஆகூதி அதுனா கூப்பிடுறதுன்னு அர்த்தம். அப்போ ஸ்வாகாங்கிறதுக்கு நன்னா கட்டாயப்படுத்தி எம்பெருமானை நாம் கூப்பிடுகிறோம் அப்படின்னா, ஜலாந்தரியாமியான பகவான் அடியேனை பரிசுத்தப்படுத்தட்டும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்வாகாங்கிற பதத்துக்கு அர்த்தம். அதுக்கு மேல சாயங்காலம் படிக்கப்பட வேண்டியதான ஜல பிராசன மந்திரமான அக்னிஷ்ய மாமன்யுஷ்ய மன்யுபதயஸ்ய மன்யுகுதேபியா பாபேபியோ ரக்ஷந்தாம் எதன்னா பாபமதாக்ஷம் மனசா வாச்சா ஹஸ்தாப்யாம் பத்யாம் உதரேண சிஷ்ணா அகஸ்ததவலும்பது யத்கிஞ்சத்ஹிதம் மயி இதமஹம் மாம் அமிர்தயோனௌ சத்யே ஜோதி யுஹோமி ஸ்வாஹா. இந்த மாத்யான்னிக பிராச்சன மந்திரத்துக்கு சூரியனானவன் ரிஷி, காயத்ரி சந்தசு, அக்னி தேவதை. இப்போ அக்னி அகசு சத்யம் இந்த மூணு பதங்களை தவிர மத்தெல்லாம் சூரியசியன்னு பின்னால வரப்போறத காத்தால சொல்ல போறமே, அதே மந்திரத்துல அந்த சூரியசிய மாமன்யுஷியங்கிறதுலயும் எல்லாம் ஒன்னாத்தான் வரும். இந்த மந்திரமானது அக்னியை தெய்வமாக உடையது, சூரியனாலே சாட்சாத்கரிக்கப்பட்டதா இருக்கிறதுனாலே இத சூரியன் மறைகின்ற தருவாயிலே சாயம் சந்தியிலே நாம் அனுஷ்டிக்கிறோம். அக்னிக்கு பிராதான்யம் உள்ளதான ராத்திரி வர்றதுக்கு முன்னாலே இதை நாம் அனுசந்திக்கிறது, இது எல்லா விதத்திலையும் மிக பொருத்தமுடையது. அக்னிய ரிஷியாகவும் சூரியனை தெய்வமாகவும் கொண்ட பின்னால சொல்ல போற சூரியசே என்ற மந்திரத்துக்கும், அக்னிக்கு ஒளி குறைந்து சூரியன் உதிக்க போகும் கால வேளையிலே நாம் அனுசந்திக்கிறதுனால அதுவும் பொருத்தமுடையதே. இப்போ அக்னிஷேங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? அகங்கிற தாதுக்கு நடக்கிறது நடப்பதுங்கிறதான அர்த்தம். அப்போ அக்னிங்கிற பதம் நடப்பவன் என்றதான அர்த்தத்தை சொல்லுகிறது. அப்போ யாகம் செய்பவனாலே கொடுக்கப்படுகின்ற அபிர்வாகத்தை அந்த எந்த தேவதை குறித்து அவன் யாகம் பண்றானோ அபிஷ சமர்ப்பிக்கிறானோ அந்த தேவதைகிட்ட அதை கொண்டு சேர்க்கிறது இந்த அக்னி தேவதையினுடைய பொறுப்பு. அதனால அவங்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு அந்த தேவதைகிட்ட கொடுத்துட்டு அந்த தேவதையினுடைய பிரசாதமான அனுகிரக பலத்தை அதை யாகம் பண்றவன்ட்டு கொண்டு வந்து சேர்க்கணுமோனோ, இப்படி இந்த அக்னியானவன் இந்த யாகம் பண்றவனுடைய அந்த ஹவிசை எடுத்துட்டு போய் அவனாலே குறிப்பிடப்பட்டதான அந்த தேவதைக்கு கொடுத்துட்டு அந்த தேவதையினுடைய அனுகிரகத்தை இந்த யார் யாகம் பண்றானோ அந்த கர்த்தாவுக்கு கொடுக்கிறான். இப்படி ரெண்டு வழியிலேயும் அவன் நடப்பதனாலே அக்னிஷியன்கிற பதத்துக்கு நடப்பவன் அர்த்தம். ஹவ்யவாகம் அரத்திம் மானுஷானாம்னு வேதம் சொல்றது. அப்போ மனுஷாவுடைய ஹவிசையெல்லாம் எடுத்து செல்பவன் அவன் இங்கேக்கும் அங்கேக்கும் நடந்து நடந்து ஓய்வில்லாமல் இருக்கான், அதனாலே அவனுக்கு அக்னின்னு பேருன்னு அந்த மந்திரத்தினுடைய அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த அக்னிஷ்ய மா மன்யுஷ்ய அப்படின்னு சொல்றோம். அதுல மன்யு மன்யு அப்படின்னா என்ன அர்த்தம்? அது மன்யுன்னா ஒரு அர்த்தம், இந்திரன் அர்த்தம், அவன் அதி சூரன், அதனாலே அவனுக்கு மன்யுங்கிற பேரு. அதுக்கப்புறம் இந்திரனுக்கும் மற்ற தேவதைகளுக்கும் அந்தராத்மாவான பரமாத்மா இருக்கிறதுனால அந்த பரமாத்மாவே இந்த மன்யுங்கிற பதத்தினாலே சொல்லப்படுறான். அப்போ நாம அந்த உபாகர்மம் பண்றோமோனோ, அதாவது ஆவணி விட்டோம், அப்போ அந்த காமோகாரிஷி மன்யுரகாரிஷி ஜபம்னு பண்றோம். அப்ப அந்த மன்யுங்கிறதுக்கு அந்த இடத்துல அர்த்தம் என்னன்னா, அது அந்த பாபங்கள்லேருந்து காப்பாற்றப்படுவதற்காக. மன்யுங்கிறது கோபம்ங்கிற அர்த்தத்திலே வர்றது. இங்கு குரோதத்தை சொல்லிருக்கிறதுனால இது காமம் லோபம் மதம் ஆச்சரியம் அப்படிங்கிற மத்த தோஷம் உள்ள இதுக்கும் உபலக்ஷணமா வச்சுண்டு அதையும் இதை சொன்னதாக நாம அர்த்தம் பண்ணிக்கணும். இங்கே மாங்கிறதானை அடியேனை, அதாவது வர்ணாசிர ஆசாரத்தை அனுஷ்டிக்கிறவனான அடியேனை. மன்யு பிருதேபியா பாபேபியோ ரக்ஷந்தாம், மன்யுவினாலே ஏற்பட்ட பாபங்களிலிருந்து காப்பாற்றட்டும். அந்த கோபம் குரோதம் காமம் லோபம் மதம் ஆச்சரியம் இப்படி எல்லாம் சொன்னோமே, இது எத்தையோ பகுளும்னு பிரமாணத்தினாலே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இங்கே பரஸ்மை பதத்துக்கு பதிலா ரக்ஷந்தாம்னு ஆத்மனே பதம் வந்திருக்கே, இது என்னோ வியாக்கரணத்துக்கு இடிக்கிறது என்ன? மன்யுர் தைன்யே கிருதௌ கிருதின்னு நிகழ்ந்துள்ளே சொல்றது. அதனாலே மன்யு கிருதேபியா என்கிற இடத்துல மன்யு சப்தம் தைன்யத்தை சொல்றதா நாம வச்சுக்கணும். தைன்யம்ங்கிறது என்ன? தீனனாக இருக்கை, அதாவது மனசுல ஒரு உறுதி இல்லை, ஸ்திரமான ஒரு புத்தி இல்லை, அப்படிப்பட்டவனுக்கு தீனன்னு சொல்றது. அப்போ அந்த தீன புத்தியினால் உண்டான அபக்ஷ பக்ஷணம் முதலான இது சாப்பிடாதும் தெரியும், இருந்தாலும் அந்த இந்திரியத்துக்கு ஆசைப்பட்டு சாப்பிடுறோமே, அது மாதிரி அந்த அபக்ஷ பக்ஷணாதிகள்ல நாம பண்ணதுனால அந்த பாபத்திலிருந்து அடியேனை ரட்சிக்கட்டும். ந அயம் ஆத்மா பலஹீனேன லப்யஹா அப்படின்னு வேதத்துல சொன்ன மாதிரி, மனசுலே நமக்கு பலம் இல்லை, மனசுல பலம் இல்லாதவனாலே எம்பெருமான் ஒரு காலம் அடையப்பட மாட்டான்னு வேதம் சொல்றது. அப்போ இந்த தைன்யம்ங்கிறது பரமாத்ம பிராப்திக்கு ஒரு முக்கியமான விரோதி, அதனால அந்த விரோதியை நாம கழிச்சுக்கணுமே. அதனாலதான் மன்யு கிருதேபியா பாபேபியோ ரக்ஷந்தாம் காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவா மகாசனோ மகாபாப்மா வித்யேனமிக வைரினம் அப்படின்னு, இந்த முமுட்சுக்களுக்கு மோட்சத்தை அடைய வேணும்னு ஆசைப்படுறாளே அவளுக்கு எது எது விரோதின்னு ஸ்பஷ்டமா சொல்றது. இது பகவான் கீதையிலே சொல்றான், ரஜோகுணத்தினாலே ஏற்படுவதான இந்த பெரிய ஆசை காமம் இருக்கே, அது அந்த மகோதரன் எப்படி சாட்டுந்தே இருப்பானோ அந்த மாதிரி இது பெருந்தீனிய திங்கிறதானது. அதுக்கு இதுதான் கோபமா பரிணமித்து அது நம்மளை மகா பாபங்களை எல்லாம் பண்றதுக்கும் தூண்டுறது. அதனால அர்ஜுனா, இந்த காம குரோதங்களை எல்லாம் உனக்கு நிச்சயமான எதிரின்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு கீதையில பகவான் உபதேசம் பண்ண மாதிரி, இந்த அனைத்து பாபங்களிலிருந்தும் அடியேன் விடுபடட்டும் அப்படின்னு, அவசியம் அனுபோக்தவ்யம் கிருதம் கர்ம சுபாசுபம் நாபுக்தம் க்ஷீயதே கர்ம கல்பகோடி சதைரபீனா, அதாவது மனுஷனாலே செய்யப்படுகின்ற புண்ணியம் பாபம் இப்படி பல கர்மாக்களை பண்றமே, அந்த கர்மனுடைய பலன் அவசியம் அதை நாம அனுபவிக்க தான் வேணும், அதுலேயும் தப்பிக்க முடியாது. அப்போ கல்ப கோடி சதங்கள் ஆனாலும் கூட அந்த கர்மம் அனுபவிக்காமல் ஒரு காலம் கழியாதுன்னு சொல்றே, அப்போ பாபங்கள்லேருந்து இவனை தேவதைகள் எப்படி ரட்சிக்கிறா, ஏ ரட்சிக்கிறான்னா, யத்வத் பிரியம் ததிக புண்ணியம் அபுண்ணியம் அந்யத், எது உனக்கு பிரியமோ அதே புண்ணியம்னு வச்சுக்கோ, அந்த புண்ணியத்துக்கு எதிராக இருக்கிறத எல்லாம் பாபம்னு கூறத்தாழ்வான் ரவி செய்தபடியே நாம வச்சுக்கணும். அப்போ அந்தந்த தேவதைகளை சரீரமாக கொண்ட எம்பெருமானுடைய பிரீத்தி, அவனுடைய கோபங்களே இந்த புண்ணியமாகவும் பாபங்களாகவும் ஆகின்றன. இப்போ சில பாப கர்மங்களுக்கு பிராயச்சித்தமான இன்னது பண்ணுன்னு சாஸ்திரங்கள்ல விதிக்கப்பட்டிருக்கு, சிலத்துக்கு அப்படி விதிக்கல. அப்போ அப்படிப்பட்ட கர்ம விஷயங்கள் அனுஷ்டித்தால் எப்படி பாபம் போகும்னு எம்பெருமான் அதை விளக்கிடுவானா அப்படிங்கிற சந்தேகம் வரும்போது இந்த பிராயச்சித்தங்களை விதிக்கும் சாஸ்திரங்களும் எம்பெருமான் சர்மஸ்லோகத்தில எப்படி மோக்ஷயிஷ்யாமின்னு சொன்னானோ அந்த மாதிரி சர்வ பாப விமோசனத்தை சொல்லும் பிரமாணங்களும் அது அர்த்தமில்லாது போயிடாது. அப்போ நாபுத்தம் செய்யதே கர்ம அப்படின்றதுனால இந்த பிராயச்சித்தாதிகள் செய்யப்படாததான பாப விஷயம் இருந்ததுன்னா அதுவும் இங்கே பாபேபியோ ரக்ஷந்தாம் அப்படிங்கறதுனாலே நசிக்கப்பட்டுவிடும். அப்புறம் அகஸ்தலவம்பது எத்கிஞ்ச துரிதம் மயின்னு சொல்றதுனால இந்த பாப விமோசனத்தை இந்த இடத்துல அனுஷ்டிக்க எந்த குறையும் இல்லை. பாபேபியோ ரக்ஷந்தாம், பாபங்களிலிருந்து அடியேன் காப்பாற்றப்படட்டும்னு இங்கே வேதம் சொல்றதுனாலே என்னென்ன பாபம் இருக்கோ அத்தனையும் சொல்றதுன்னு வச்சுக்கணும். பாபம் பல வகையா இருக்கு, அது பிராரப்தம் சஞ்சிதம் ஆகாமின்னு மூணா இருக்கு. இதத்தான் ஆண்டாலும் மாயனை மண் வடமதுரை மெய்ந்தனைங்கிறதான ஐந்தாவது திருப்பாவை பாசுரத்திலே போயபிழையும் புகுதருவான் நின்னனவும் தீயினையும் தூசாகும்னு சொன்னான். அப்போ இந்த பூர்வாகம் அதாவது முன்னாலே செய்யப்பட்ட பாபம், உத்தராகம் பின்னாலே சம்பவிக்க இருக்கின்றதான பாபம் அப்படின்னு ரெண்டு பிரிவா வச்சுட்டா, இந்த பூர்வாகம்ங்கிறது சஞ்சிதம்னும் பிராரப்தம்னும், ஏன்னா ஏற்கனவே பிராரப்தம் பலன் கொடுக்க தொடங்கியதான கர்மம், இதுக்கு இன்னும் பலன் கொடுக்க தொடங்கல ஆனா பாப மூட்டையில சேர்ந்து போச்சு. இப்படி இன்னும் பலன் கொடுக்க ஆரம்பிக்காத அந்த மலை போன்ற பாபங்கள் இருக்கே அது சஞ்சிதம்னு சொல்றா. பகவத் சங்கல்பத்தினாலே பலன் கொடுக்க ஆரம்பித்ததான சில பாபங்கள் இருக்கே அதுக்கு பிராரப்தம்னு சொல்றது, அதனுடைய பலனை தான் இப்ப நாம அனுபவிச்சுருக்கோம். இதுல பூர்வாகமானது பெரும்பாலும் இவன் சம்சாரியாயிருக்கையிலே ஏற்பட்டது. ஆழ்வார் சாதிச்சு மாதிரி அன்று நான் பிறந்திலேங்கிறபடி இவன் அசஸ்தமா கிடந்தபோது உண்டானது. உத்தராகம் எப்பன்னா அவனுக்கு ஞானம் பிறந்த பின்னாலே உண்டாகிறதுனாலே அது ரொம்ப கொடிது, ரொம்ப குரூரமானது. மோட்சத்தை ஆசைப்படுகின்ற முமுட்சு, அதனாலதான நாமெல்லாம் பிரபத்தி பண்ணிட்டு பிரபன்னன் நம்மளை சொல்லிக்கிறோம். அவளுடைய சொரூபத்துக்கு இது துளி கூட பொருந்தாது. அதனால அடியேனுக்கு இனி வர இருக்கின்ற பாபங்களிலிருந்து அடியேனை இந்த மந்திரம் காப்பாற்றட்டும்னு அந்த உத்தராக முதல்ல அந்த இதை விட்டுறான். முன்னால பண்ண பூர்வாகத்தை விட்டுட்டு அந்த உத்தராகத்தை தான் அது வராமல் இருக்கணும்னு தான் முதல்ல வேண்டிக்கிறான். ஏன்னா முமுக்ஷுவுக்கு அந்த பிரபன்னனுக்கு பிரபத்திக்கு முன்னால இருக்கிறதான அந்த இருந்த அந்த பிராரம்ப தர்மமோ சஞ்சிதமோ எல்லாம் முழுசா போயிடுச்சு, பிரபத்தி க்ஷணத்திலேயே போயிடுச்சு. எப்படி போச்சுன்னா, அத புண்ணியத்தை அவனுடைய சுகுருக்கும் பாபத்தை அவனுடைய வைரிகளுக்கும் கொடுத்து எம்பெருமான் அந்த பாபம் புண்ணியம் இல்லாதபடி ஆக்கிட்டான். எத்திர தேகாவசானியமான் தொத்பாதம் பிராபய ஸ்வயம்னு நாம பிரபத்தி க்ஷணத்திலே இந்த தேகம் எப்பொழுது தானா பூமியில விழுறதோ அப்போ மோட்சத்தை கொடுன்னு பகவான்கிட்ட நாம வேண்டின் இருக்கிறதுனாலே இந்த தேக இருக்கிற பரியந்தம் அந்த பிராரப்த கர்மமும் இருந்துதானே ஆகணும். அதனாலே அந்த பிராரப்த கர்மத்தை முழுசமா கழிக்காம எம்பெருமான் அவனுடைய வாழ்நாளைக்கு போத்தான். 30 வயசு சரணாதி பண்ணிக்கிறான், அவனு 90 வயசு வரைக்கும் இருக்கான்னு வச்சுப்போம். இப்ப இந்த மீதி காலமான 60 வருஷத்துக்கு அவன் பாப புண்ணியங்களை இருக்குமோனோ, அந்த பாப புண்ணியங்களுடைய பலனை தானே இப்ப அவன் அனுபவிச்சுட்டு இருக்கான். அதனால இந்த 60 வருஷம் இவன் அனுபவித்து கழிக்க வேண்டியதான பாப புண்ணியத்தை மட்டும், அந்த பிராரப்த கர்மத்தை மட்டும் விட்டுட்டு மீதி பிராரப்த கர்மம் சஞ்சிதம் எல்லாத்தையும் பகவான் கழிச்சு கொள்ளலாம். சரி, இப்படி பிரபத்தி அனந்தரம் இந்த ஞானம் பிறந்ததுன்னு வச்சுப்போம், அவனுக்கு பாபம் அதுக்கப்புறம் சம்பவிக்குமா அப்படிங்கிற கேள்விக்கு ஞானம் பிறந்த விற்பாடும் கூட சம்பவிக்கும். அதை நம்ம சம்சார திசையில பத்த திசையில விட்டுடுங்கோ. விண்ணுளார் பெருமார்க்கு அடிமை செய்வாரையும் செரும் ஐம்புலன் இவையினார் அழுவர். அப்போ விண்ணுளார் பெருமார்க்கு அடிமை செய்வார் யாரு? நித்தியசூரிகளும் முக்தர்களும். அவளையே இது விடலைன்னா எக்ஷிதான சம்சாரிகளான நம்ம கூடவாருக்கு சொல்லவும் வேணுமோ? அதனால இந்த சம்சாரத்துல நாம இருக்கிற வரையில நம்மளால பாபம் பண்ணாத இருக்கவே முடியாது. அதனால அடியன் எல்லாரும் பாபம் பண்ணணுங்கிறது சொல்லல, பாபம் பண்ணாத யாராலையும் இருக்க முடியாதுங்கிறது சொல்றேன். பாபேபியோ ரக்ஷந்தான்னு சொல்றதுனாலே அதுல யதா புஷ்கர பலாச ஆபோன சுஷ்யந்தே ஏவம் விதி பாபம் கர்மன சுஷ்யந்தே அப்படின்னு, எப்படி தாமர இலை தண்ணியிலேயே கிடக்கு ஆனாலும் அது மேல கொஞ்சம் தண்ணியை கொட்டா அது ஒட்டுறதோ ஒட்டாம அப்படியே தனியா நிற்கிறது, அதே மாதிரி எம்பெருமான் இந்த ஜீவாத்மாக்களை காட்டிலும் விலக்ஷணமானவன், அவன் அனந்தனுங்கிறத தெரிஞ்சின்றவாளுக்கு அந்த பாபகர்மமானது ஒட்டாதுன்னு வேதம் சொல்றே. அதனால இந்த உத்தராக ஆசிலேஷம் இருக்கே, அது நாம இந்த மந்திரத்தினாலே பாபேபியோர க்ஷந்தாம்னு சொல்றதுனாலே பிரார்த்திக்கப்பட்டதாக ஆகிறது. அப்புறம் அது அந்த பகல் முழுக்க நாம பெற சாயங்காலத்துல பண்றோம், அப்ப பகல் முழுக்க எத்தனையோ பாபம் பண்ணிருக்கோமே, அது அகஸ்தக வலும்பது அப்படிங்கறதுனால அந்த பூர்வாகத்துல பெரும்பாகமான சஞ்சித கர்மாவுடைய விநாசத்தை இங்கே இந்த மந்திரத்தினாலே நாம் வேண்டுகிறோம். தத்யதா இஷீகதூலம் அக்னௌ புரோதம் பிரதூயேத ஏவம் ஹாஸ்ய சர்வே பாப்மானஹா பிரதூயந்தேன்னு சொல்றா. அதனாலே அக்னியிலே போடப்பட்ட, நெருப்பிலே போடப்பட்ட அந்த எலவம் பஞ்சு எப்படி பொசுங்கி ஒண்ணுமே இல்லாத போயிடுறதோ, அதே மாதிரி அடியனுடைய எல்லா பாபங்களும் அப்படி போயிடுறது. இது சாந்தோக்கிய உபனிஷத்திலே சொல்லப்பட்டது. இதையத்தான் போயபழைகளின் நாசம்னு சொல்றா. இதுல எந்த பகலிலே என்னாலே என்னென்ன பாபங்கள் பண்ணப்பட்டதோ அப்படின்னு இந்த மந்திர பட்டணத்துல காலத்துக்கு ஒரு பிராதான்யத்தை கொடுத்து அதனாலே சொல்றதுனால இது எல்லா காலங்களுக்கும் அனாதியான ஒரு உபலட்சணம்னு சொல்றவாளும் இருக்கா. சரி, இந்த மனசா வாசா ஹஸ்தாபியான்னு வரதோனோ, இப்போ இந்த மனசு என்ன? நின்னவா நில்லா என்னஞ்சுன்னார் ஆழ்வார். சஞ்சலங்கி மனஹான்னு சொல்லிட்டு மனம் எப்போதும் இப்படி எப்படி சஞ்சலம் ஆகிண்டே இருக்கும். அது சத் விஷயத்துல எப்போதும் நிலநிற்குமானா? நிற்காது. அப்ப இதர விஷயங்கள்ல அந்த மண்டி கிடக்கிறதான அந்த மனச என்ன பண்றது? இது ஆழ்வார்களையும் விட்டபாடு இல்லையே, மனத்திலோர் தூய்மை இல்லைன்னு தொண்டரடிப்படி. அப்போ சரி, மனசுலதான் இல்ல, வாயிலேயாவது இருக்கான்னா, வாயிலோரின் சொல்லில்லை சினத்தினால் சித்தம் நோக்கி தீ விழி விழிவன் வாழான தொண்டரடிப்படி ஆழ்வார். அப்படி பர நிந்தாதிகளிலேயே ஊனி கிடக்கிறோம். அதனாலே வாயால ஆழ்வார்கள் சொல்லியிருந்தாலும் வாய் அவனை அல்லது வாழ்த்தாதுன்னு பெரிய ஆழ்வார் சொன்னாரே, அந்த மாதிரி எம்பெருமானியே எப்பொழுதும் வாழ்த்தறதுக்கு அவன் வாயை கொடுத்திருந்தா கூட கண்டவாள கண்டபடி பாகவதோத்தமாள திட்டுறோம், ஆச்சாரியால திட்டுறோம், இப்படி எத்தனையோ பாபத்தை நாம சேர்த்து விட்டோமே. சா ஜிஹ்வாயா ஹரிம் ஸ்திதௌன்னு சொல்றதுனால அந்த எம்பெருமான சங்கீர்த்தனம் பண்ணாத, அவனுடைய புகழை பாடாத, அவனுடைய திருவிளையாடல்கள் எல்லாம் சிந்திக்காம இப்படியெல்லாம் பண்ணிவிட்டோமே அப்படின்னு நாமெல்லாம் ஒவ்வொருத்தரும் ரொம்ப வருத்தப்படணும். அது மனசா வாச்சா அஸ்தாபியம், இந்த மனதினாலே மனோவாக்காயினால மனசினாலேயோ வாக்குனாலேயோ இல்ல சரீரத்தினாலேயோ, காயம்ங்கிறது சரீரம், இங்கே சரீரம்னா கை கால் இத்தியாதிகள். அப்போ இத ஜெகந்நாதனே நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், சாஸ்திரம் விதிச்சிருக்கு. சங்கீர்த்தையே ஜெகந்நாதம் வேதம் வாபி சமீரையேத்துன்னு வேதம் சொல்றது. ஆனா பண்ணுமான்னா இல்ல. அப்போ இந்த பாபம் நமக்கு சம்பவிச்சுது, அதனாலே அடியே மனத்தினாலேயோ வாக்குனாலேயோ இல்ல சரீரத்தினாலேயோ பண்ணும். வாக்குனால இன்னொருத்தர திட்டுறதுன்னு மட்டும் வச்சுக்க முடியாது. சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் ந ப்ரூயா சத்தியம் அப்ரியம்னா பிரியஞ்ச நானிருத்தம் ப்ரூயாத்து ஏஷ தர்மஹா சனாதனஹான்னு. அப்போ உண்மையை சொல்றோம் நல்லதுதான், ஆனா அந்த இன் சொல்லாலே அந்த உண்மையை சொல்லணும். அது உண்மையா இருந்தா கூட அது இனிமையா இல்லைன்னா அத சொல்லக்கூடாது. அப்புறம் பொய் பேசக்கூடாதுன்னா அது ரொம்ப புராதனமான தர்மம். அந்த பழைய தர்மத்துக்கு இருக்க வேண்டியதானது இந்த லோகத்துல பெரும்பாலும் அசத் விஷயங்களை கீர்த்தனம் பண்ணிட்டே இருப்போம். பொய் வார்த்தைகள், கடும் சொற்கள் இப்படியெல்லாம் இருக்கு. அப்போ மனசா வாச்சாங்கிறது மனோவாக்காயங்களான திரிகரணங்களிலே முதல் இரண்டாலும் பண்ணப்பட்ட பாபங்கள் படிக்கப்பட்டன. ஹஸ்தாபியான்னு சொல்றதுனால இங்கே பாபங்கள் சரீரத்தினாலே பண்ணப்பட்டது. யௌத்த பூஜா கரவு கரவுன்னு அந்த ஹரிபூஜை எது பண்றது? அந்த கைதானே பண்றது. கை உலகம் தாய் அவனை எல்லது தாம் தொழா கைகளார தொழுது தொழுது உன்னை கடைத்தலை சீக்கால் கடுவினைகளையலாமேன்னு ஆழ்வார்களுடைய சீசுக்தி இருக்க. இப்படி ரெண்டு கையை வச்சுக்கிட்டு கண்டதை பண்ற காட்டிலும் அந்த எம்பெருமானுக்கு புஷ்பத்தை தொடுக்கிறது, அர்ச்சனை பண்றது, அதுக்கப்புறம் அவனை சேவிக்கிறது, இப்படி சத்காரியத்திலே ஈடுபடுத்தாமல் அசத்காரியத்திலே ஈடுபட்டு நாம் இருக்கோம். பத்யாம் கால்கள், இப்ப கால்கள் எங்க காலக்ஷேபம் நல்லா நடக்கிறதோ, எங்க ஆச்சாரியால் எழுதிருக்காளோ அந்த கால் விரிவுன்னு நடக்கணும். கோவில்ல பார்த்து நடக்கணும், அங்கே உற்சவங்களிலே பங்கு பெறணும், அங்கே கோஷ்டியில அன்வயிக்கணும். இப்படி அந்த கால்கள் அப்படிப்பட்ட இடங்களுக்கு போகணும். ஆனா நம்ம கால் எப்படி போறதோ, ஏதோ உதரண நிமித்தம் பகுருத வேஷம்னு ஏதோ நாய் வேஷம் போட்டுட்டோம், கொலைக்கிறதுக்காக ஆபீஸ் போறோம், அத்தை பண்றோம் இத்தை பண்றோம், நம்ம பாஸ் ஏதோ சொல்றான், அவனை காக்கா பிடிக்கிறதுக்கு வேண்டாத கருமத்தை எல்லாம் பண்ணி தொலைகிறோம். அப்போ என்ன பண்றது? அப்போ நாம இப்படி பிரத்யாம் நடக்கும்போது அதுக்கு அந்த புழு பூச்சி எறும்பு இதெல்லாம் நம்ம ஷூ கால் பட்டோ செருப்பு கால் பட்டோ அது செத்து போறது அதெல்லாம் பாவம் தானே. அப்போ அது அந்த பிராணி ஹிம்சையில தானே போய் சேர்றது. அதனாலே அத அந்த பாவங்களையும் இந்த பத்யாம்ங்கிறது சொன்னதுனால அதுவும் போக்கடிக்கப்படட்டும். உதரேன, உதரேனா வயிற்றினாலே அர்த்தம். யஜ்ஞசிஷ்டாசி நசந்தோ நுத்யந்தே சர்வகேபிஷைஹீனு. அதாவது யஜ்ஞத்தில எது நீந்துதோ அதை பெரியவா சாப்பிட்றா. அப்படி அந்த பெரியவா சாப்பிட்றதுனால எல்லா பாபங்களிலிருந்தும் அவா விடுபடுறான்னு சாஸ்திரம் சொல்லிடுச்சு. யஜ்ஞசிஷ்டாமிருத புஜோ யாந்தி பிரம்ம சனாதனம். அந்த யஜ்ஞசேஷத்தை சாப்பிட்றவா இருக்காளே அவா பிரம்மத்தை கட்டாயம் அடைகிறான்னு சொல்லிருக்கு. அதனாலதான் கொடுத்து கலத்ததுண்டு. அதுக்கப்புறம் உன்னுடைய பீதகவாடை உடுத்தி கலத்ததுண்டுன்னு சொல்றமோனோ தொதிய புக்னோஜேஷ போஜினா அப்படின்னா நீ உண்டு கைவிட்டதை புசிக்கின்றதான விஸ்வக்சேனர்னு அந்த இடத்துல அர்த்தம் பண்றா. இப்படி வயிற்றாலேன்னா சாஸ்திரத்தினாலே தடுக்கப்பட்ட அந்த வெங்காயம் பூண்டு முருங்கைக்காய் இத்தியாதிகள் எச்சல் இதெல்லாம் நாம வயிற்றுல போட்டுருந்தா என்ன ஆகும்? அதனாலே இது தோஷமான ஆகாரங்கள் வயிற்றிலே போனா கூட அந்த பாவம் தொலையட்டும் அப்படின்னு. அது இன்னொருத்தர் ரொம்ப அழகா சொன்னார், அட வயிற்று பாட்டுக்காக நம்ம எத்தனையோ என்ன புள்ள குட்டிய காப்பாத்தணும், அவளுக்கு சாப்பாடு போடணும், நாமளும் சாப்பிடணும், அதுக்காக இந்த வயிற்று பாட்டுக்காக எத்தனையோ பண்ணக்கூடாத காரியம் பண்றோமே, அதுவும் இந்த உதரேனேங்கிறதுல அடங்கிடும். அதுவும் வாஸ்தவம்தான். அப்போ சிருஷ்ணா இங்க ஆண்குறியினாலே அது மூத்திர விசர்ஜனத்துக்கும் பிரஜோத்பத்திக்கும் காரணமாயிருக்கிறது அது சிருஷ்ணா. அப்போ சிஸ்னேனு சாந்தசம் இருக்கணும், ஆனா இங்கே சிஷ்ணான்னு இருக்கு. அது வைஷ்ணவ சந்ததி விருத்தி ஹேதுன்னு அது என்னன்னா ஆனந்த ஹேதுன்னு இருக்கணும், அது பாபம். அதனால இதனால சொல்லப்படுறது என்னன்னா சேரத்தகாத ஸ்திரீயோட இவன் சேர்றானே ஒரு ஆசைப்பட்டு அதையும், தன் பத்னியிடத்திலே கூட சாஸ்திரங்களிலே விளக்கப்பட்ட காலங்களிலே புணர்தல் முதலியத்தை பண்ணானே அதுக்கும்னு வச்சுக்கணும். இப்போ அதுக்கு மேலே நம்ம தெரிவா போய் இங்கே சிஷ்ணான்னு சொன்னது ஏதோ ஒரு சில இந்திரியங்களை தானே படிச்சிருக்கு இல்லையா? மனசு, வாக்கு, கை, கால், இந்த இடத்துல ஆண்குறி. இப்படி இப்போ இதுக்கு மேலே இங்க ஒரு சந்தேகம் ஏற்படலாம், இப்ப ஆண்களுக்கு மட்டும்தானா பாப்போம், பெண்களுக்கு இல்லையா? இப்போ சிஷ்ணானா இது டைரக்டா ஆண்குறியத்தானே சொல்றது, அப்போ பெண்குறிகளை சொல்லலையேனா சந்தியாவந்தனம் யாரும் பொம்மநாட்டி பண்ண போறதில்லை. அதனால இந்த சந்தியாவந்தன மந்திரம் விதிக்கிறது யாருக்கு? புருஷனுக்கு. அப்போ இவா தானே ஆண்கள் தானே இந்த சந்தியாவந்தத்தை பண்ண போறா, ஆண்களுக்கு என்ன இருக்கிறதானே சொல்லணும். அதனால மந்திரம் இங்க ரொம்ப அழகா சொல்றிருக்கு. அதனால ஸ்ரீகளுடைய மர்மஸ்தானத்தை பத்தி சொல்லலையேன்னு யாரும் இங்க ஆக்ஷேபிக்க வழியே கிடையாது. யதுபஸ்த கிருதம் பாபம் பத்யாம் வாய கிருதம் பவேத் பாஹுப்யாம் மனசா வாசா ஸ்ரோத்ரத்வக்ரன சக்ஷுஷான்னு. இந்த உபஸ்தத்தினாலும் கால்களினாலும் கைகளினாலும் காதுகளினாலும் தோலினாலும் மூக்கினாலும் கண்களினாலும் எந்தெந்த பாபங்கள்லாம் நம்மாலே பண்ணப்பட்டனவோன்னு இங்க போதாயனருடைய விருத்தி. சர்வ பாபேக்ஷ பக்ஷணம் அபேயம் அமானஹாஜ்யம்னு அந்த எத்தனை பாபங்கள் நாம பண்றோம், அத்தனை பாபம், அதாவது புசிக்கத்தகாத சகல வஸ்துக்களையும் புசிச்சிருக்கோம். எதை எதை அருந்தக்கூடாதோ, குடிக்க கூடாதவற்றை எல்லாம் குடிச்சிருப்போம். யாருக்கு யாகம் பண்ணியே வைக்கப்படாதோ அப்படிப்பட்ட யாகத்தை நாம அந்த பாபிக்கு பண்ணி வச்சிருக்கோம். அசத்துக்களிடத்திலிருந்து தானம் வாங்கியிருக்கோம். பரஸ்ரீகமனாதிகள் பிரத்யாருடைய பொருளை திருடியிருக்கோம். எத்தனையோ ஜீவராசிகளை ஹிம்சிச்சிருக்கோம். இப்படிப்பட்டதான எல்லாம் இது சரீரத்துக்கு ஏற்படுறதான பாபங்கள். அப்போ கடும் சொற்களை பேசுதல், பொய் சொல்றது, அப்புறம் பெரியவாழ்கிட்ட வீணான விவாதம் பண்றது, தர்க்கம் பண்றது, அதுக்கப்புறம் வேதத்தை விலக்கி விற்கிறது, இதெல்லாம் வாக்கினாலே ஏற்படுற பாபங்கள். பிறருக்கு மனசாலே தீங்கு நினைக்கிறது, பிறருக்கு துரோகமா நாம மனசுல நினைக்கிறது, கோபம், பேராசை, மோகம், அகங்காரம் இத்தியாதிகள் இருக்கே, இதெல்லாம் மனசினாலே ஏற்படுற பாபங்கள். இது ஆரிய சங்கீதம் அழகா சொல்லிச்சு. அதுக்கப்புறம் ஆழ்வார்களும் இந்த அந்திரியங்கள்லாம் என்னென்ன பாடுபடுத்துறதுன்னார். கோவாய் ஐவர் என் மை குடியேறி கூரை சோறு இவை தாவென்று குமைந்து போகார் நானவரை பொறுக்ககிலேன் புனிதா புட்கொடியாய் நெடுமாறே தீவாய் நாகனையில் திகழ்வானே திருமாறே இனி செய்வது ஒன்று அறியேன். பொறுத்து கொண்டிருந்தால் பொறுக்கொண்ணாத் போகமே நுகர்வான் புகுந்து ஐவர் அறுத்து தின்றிட அஞ்சி நின்னடி நின் அடைந்தேன். ஆய்விதிகைக்க ஐவர் குமைக்கும் சிற்றின்பம் பாவியேனை பரணி காட்டிப்படுப்பாயோ, இப்படி ஆழ்வார்கள் கதர்றாளே. அதனால இந்திரியங்களாலே உண்டாகின்றதான சகல பாபங்களும் அது பொறுக்க ஒண்ணாத துன்பத்தையே தருது. அதனாலேதான் ஆழ்வார்களும் இதை பேசினார். இந்த பகல்லடியேன் என்னென்னெல்லாம் பாபம் பண்ணேனோ அந்த பாபம் எல்லாம் அப்படின்னு இந்த இடத்துல பகல்ல பண்ணப்பட்டதான, ஏதாவது திருக்கால சந்தியாவந்தனத்துல என்ன ஒரு பெரிய ஏத்தம்னா, காத்தாலேந்து மத்தியானியம் வரைக்கும் பண்றதான பாபம் மத்தியானியம் பண்றதுனாலே போயிடுறது, மத்தியானத்திலேருந்து சாயம் சந்தி வரைக்கும் பண்றதான பாபம் எல்லாம் சாயம் சந்தி பண்றதுனாலே போயிடுறது, அப்புறம் சாயம் சந்திலேருந்து பிராத சந்தி வரைக்கும் நம்ம அந்த ராத்திரியில பண்றோமே அத்தனை பாபமும் அந்த சூரியஸ்ய மாமன்யுஷேன்னு மந்திரத்தை சொல்லி காத்தால பிராசனம் பண்றதுனால அது சமணமாயிடுறது. இப்படி வேதம் சொல்றது, அதனால அது கண்டிப்பா போறது. தர்ம அர்த்த காம மோக்ஷாக்யா புருஷார்த்தா உதாகிருதாக இதம் சதுஷ்டயம் எஸ்மாது அப்படின்னு, இந்த தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷங்கள் அப்படின்னு சொல்றமே இந்த நான்கும், இது ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா விரும்புறதான புருஷார்த்தங்கள். இந்த நான்கு புருஷார்த்தங்களும் யாரிடத்திலிருந்து கிடைக்கிறது நமக்கு, பகவான் விஷ்ணு இடத்திலிருந்து. அப்புறம் சகல பலப்பிரதோஹி விஷ்ணுன்னு சொல்லித்து, அதனாலே அந்த விஷ்ணு தான் எல்லா பலன்களையும் நமக்கு கொடுக்கறான். இப்ப நாம பண்ற பாபத்திலையும் அவனே தானே துளைக்கணும். அதனால அந்த ஜலத்துக்கு அந்தரியாமியாயிருக்கிறதான அந்த விஷ்ணு இடத்திலே நாம் பிரார்த்திக்கிறோம் நம்மளுடைய பாபம் எல்லாம் தொலைய. நாடும் நகரமும் நண்புடன் காண நலனிடை ஊர்தி பண்ணி வீடும் பெருத்தி தன் மூ உலகுக்கும் தரும் ஒரு நாயகமேன்னு விசாரம் கூறி, அப்போ ய ஆத்மதா பலதா அப்படின்னு சொன்னா, அதனால எவன் தன் அடியார்க்கு தன்னையே தந்து அனுபவிக்க தந்த அந்த பலத்தையும் கொடுக்கிறானோன்னு இந்த எம்பெருமானுடைய பரத்துவம் பேசப்பட்டது. காக்கும் இயல்வினன் கண்ணபெருமான்னு நகிபாலன சாமர்த்தியம் ருதே சர்வேஸ்வரம் ஹரிம் ஸ்திதௌ ஸ்திதிம்னு இந்த ரக்ஷணத்திலே சர்வேஸ்வரன் அந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ஹரி அவனை தவிர வேற யாருக்கும் ரக்ஷண சாமர்த்தியம் கிடையாது. அதனால நாம யார குறிச்சு பிரார்த்திக்கணும், எவனுக்கு நம்மளுடைய பாபங்களை எல்லாம் தீர்க்கும் வல்லமை இருக்கோ சக்தி இருக்கோ அவங்கிட்டதானே. அதனால இந்த மந்திரங்கள் அனைத்தும் எம்பெருமானை நாம் துதிப்பதாகவே கொள்ள போகும். அதனால இந்த பிராரப்த கர்மத்தையும் போக்கடிக்கணும் பிரார்த்திக்கிறோம் இந்த இடத்துல. அதுல சாஸ்திரங்களை தெரிஞ்சுக்கிண்டு அதுக்கே நம்மளால முடியாது, அவ்வளவு புத்தி கிடையாது. சரி, சாஸ்திரத்தை தெரிஞ்சுட்டா கூட தெரிஞ்சுட்டவா தப்பு பண்ணாதற்கான நிச்சயமா இல்லை. அப்போ சாஸ்திரமும் தெரியாது, அப்போ எது தப்பு எது சரின்னு நம்மளால ஒரு தீர்மானத்துக்கும் வர முடியாது. பாபம் எது புண்ணியம் எதுன்னே தெரியாத நம்ம ஒரு செயலை பண்ணோம்னா அதுல இருந்து நமக்கு கிடைக்க போறதான பாபமோ புண்ணியமோ அது நமக்கு தெரியாமே வருது, நாம அதை அனுபவிச்சே ஆகணும். அப்போ இந்த பிரபன்னாளுக்கு அத்தி ஆச்சரியமான முறையில இதுல பிரபத்தி க்ஷணத்திலேயும் சுகாம் பகவான், அதுக்கப்புறம் அவளுக்கு புத்திபூர்வமாகவோ அபுத்திபூர்வமாகவோ ஏற்பட்டது ஒட்டாது ஒரு விதத்துல. அப்படி அது ஒட்டினா கூட அதை நாம அனுபவிச்சு கழிக்கிறோம், அல்லது லகு தண்டனை அந்த கண்ணிழிவு காலிழிவு அப்புறம் ஆண்டையாளோ பசங்களோ சொல்றத கேட்காது அப்படியெல்லாம் பண்ணி நம்மளுடைய பாபத்தை எம்பெருமான் கழிச்சுடுறான்னு சாஸ்திரம் சொல்றது. சரி, இப்போ இந்த இடத்துல முக்கியமா நாம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். பாபத்தை பண்றது நம்மளுடைய தேகமா, அதாவது சரீரமா உடம்பா இல்ல ஆத்மாவா, இது சரீரத்துக்கு அறிவு கிடையாது, ஆத்மாவுக்கு தான் அறிவு இருக்கு. அப்போ ஒரு செயலை செய்யறதுக்கு ஆத்மாவினால மட்டும்தான் முடியும். ஆனா பிரபன்னனோ தன் ஆத்மா ரட்சிக்கும் பொறுப்ப பகவான்கிட்ட அந்த பிரபத்தி க்ஷணத்திலே சமர்ப்பிச்சு விட்டானே. அப்போ இந்த ஆத்மாவானது இவன் அதீனமா இல்லை, இவன் அதீனமா இல்லாத போது அதனாலே ஏற்படுகின்ற பாபங்களுக்கு இவன் எப்படி ஜவாப்தாரி ஆவான், இது ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் இப்போ தெரிஞ்சே நம்மகிட்ட அதுக்கு சொன்னார், இல்ல இல்ல பகவான்கிட்ட சமர்ப்பிச்சுட்டோம், அது அப்பா இத்தனை நாள் வரைக்கும் நான் என்னதுன்னு நினைச்சு அகங்காரத்தோட திருடி வச்சிருந்தேன், இது உன் சொத்து, அதை உங்ககிட்ட இப்போ ஒப்படைச்சிடுறேன், ஆனா தேக அவசானத்துல அதை நீ எடுத்துக்கோன்னு அர்த்தம். சரி, அப்படின்னாக்க தேக அவசானத்தளவும் அந்த ஆத்மாவை ரட்சிக்கிற பொறுப்பு இந்த ஜீவாத்மாவை சேர்ந்துதா இல்ல பரமாத்மாவை சேர்ந்ததாங்கிற கேள்வி வருது. அப்போ நிச்சயம் பரமாத்மாவை சேர்ந்ததுதான். இன்னைக்கு நாம சரணாகதி பண்ணிக்கும் போது ஆச்சாரிய முகேன பெருமாள் திருவடியிலே நம்மளுடைய ஆத்மா சமர்ப்பிச்சுட்டோமோ அதற்கு ரக்ஷணத்தினுடைய பொறுப்பு எம்பெருமானுக்கு, நாம அது பத்தி துளியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ நம்ம ஆத்மாவை எம்பெருமான்கிட்ட சமர்ப்பிச்சுட்டோம், அப்படி சமர்ப்பிச்சிருக்காரு கூட நமக்கு இப்ப தேக அவசானத்துலதான் போக போறது, அது வரைக்கும் நம்ம கிட்ட தானே ஆத்மா இருக்கு, அதனால நாம தானே அதுக்குன்னு நினைச்சான்னா அவன் நாசியன் ஆயிடுறான். இத அந்த நாசியன் இல்ல அடியே க்ஷமிக்கணும், அவன் வந்து பிரபத்தி நிஜமாவே பண்ணிக்கலேன்ற பாஷ்யக்காரர். பாஷ்யக்காரர் ஸ்ரீவைகுண்டம் எழ போற, அப்போ மாதிரி நான் இன்னைக்கு போறேன் ஸ்ரீவைகுண்டத்துக்கு அப்படின்னு மற்ற முதலிகள்லாம் சொல்லும்போது அவள்லாம் பதறி அடிச்சுண்டு நாங்களும் ஆத்மஹத்தி பண்றோம்னார். அது ஆளவந்தார் மேல அணையிட்டு அவள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு இது சொல்றார். இத சாஸ்திரிய நவீன அதிகாரத்துல ஸ்ரீமத் ரகசிய திரேசாரத்திலையும் அதை பட்டோல பண்றிருக்கார் சுவாமி தேசிகன். ஒருவன் பிரபன்னனானால் அவன் ஆத்மயாத்திரை பகவததீனையாகையாலே அவன் அதற்கு சோகிக்க வேண்டா. சோகித்தானாகில் அவன் பண்ணின ஆத்மசமர்ப்பணம் பொய்யாமித்தனை. அப்போ பிரபத்தில உன் ஆத்மாவே நீ நிஜமா எம்பெருமான் திருவடியிலே சமர்ப்பிக்கலே, அப்போ நீ பண்ண ஆத்மசமர்ப்பணம் பொய். அப்போ நம்ம ஆத்மாவுக்கு என்ன ஆகுமோங்கிற கவலை நாம துளி கூட படக்கூடாது. ஏன் படக்கூடாது? ஆத்மா நம்மளை சேர்ந்த வஸ்துவே இல்லை, நாம எடுத்துக்கணும். இப்போ நாளைக்கு இந்த மாசம் போகுமா, நாளைக்கு இது வாங்கணுமே, இவ்வளவு பணம் இருக்கா அப்படின்னு நாம வாங்க போற பொருளுக்கு நம்ம கிட்ட பணம் இருக்கான்னு தான் நாம பார்க்கணுமே தவிர, கவர்மெண்ட் ஏதோ கோடி கோடியா என்னென்னவோ வாங்குறா செலவு பண்றா, அவ்வளோ பணம் நம்ம கிட்ட அவ்வளவு பணம் நம்ம கிட்ட இருக்கான்னு நம்ம என்னைக்கா யோசிக்கிறோமோ? இல்ல. அப்போ மத்தவளை பத்தி நமக்கு என்ன கவலை? அப்போ நம்மளை பத்தி தான் நமக்கு கவலை. எப்ப இந்த ஆத்மா நம்ம கிட்ட இல்லையோ, அந்த ஆத்மாவை எம்பெருமானிடத்திலே சமர்ப்பிச்சுட்டோமோ, அந்த சமர்ப்பிக்கப்பட்டதான ஆத்மாவை பத்தி நாம என்னத்துக்கு சிந்தை பண்ணணும்? நாம என்னத்துக்கு அது அனாவசியமா மனசை போட்டு குழப்பிக்கணும்? அப்போ ஆத்மாவை பத்தி நமக்கு கிஞ்சித்தும் கவலை வேண்டிய அவசியமே இல்லை. அதை நாம ஒரு காலம் வருத்தப்பட தேவையும் இல்லை. அதான் விற்ற மாட்டிற்கு புள்ளிடுவாரும் உண்டோன்னா, ஒரு மாட்டை வச்சுக்கிட்டோம், அந்த வித்த மாடு இத்தனை நாளா கட்டுக்கரையில இங்கேயே கட்டியிருந்தனால நம்ம அதுக்கே வந்துடுச்சு, அதை கூப்பிட்டுட இது என்னடா கயிறை ஒழுங்கா போட்டு கட்டுறா அவத்து வந்துட்டு பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வித்தவனை கூப்பிட்டு கொடுக்குமே தவிர, ஆஹா எங்க அத்து வந்துட்டியா மாடு சரி வா அப்படின்னு பருத்தி கொட்டா பூனாக்கு தீனி வைப்போமோ ஒரு காலம் மாட்டோம். அதனால இந்த ஆத்மாவை எம்பெருமானிடத்திலே நாம சமர்ப்பிச்சுட்டோம். சமர்ப்பிச்ச பிற்பாடு அந்த ஆத்மாவுக்கு ஏதாவது ஆகுமோங்கிற கவலை நமக்கே, அதை எம்பெருமான் தான் படணும். ஏன்னா அவர் ரக்ஷணத்தினுடைய ஜவாப்தாரி இப்ப அவனுக்கு, நமக்கு ஒன்னும் அத பத்தி கவலையே இல்லை. அதுதான் நிர்பரோ நிர்பயோஸ்மின்னர். நமக்கு மடியில கனம் இருந்தா தானே வழியில பயம் இருக்கும். நம்ம பொறுப்ப எம்பெருமான் சமர்ப்பிச்சுட்டோம், அப்ப அந்த பொறுப்பை பத்தி நமக்கு என்ன கவலை? அதனால மடியில கனமும் இல்லை, அதனால வழிநடையில நமக்கு பயமும் இல்லை அப்படின்னு இத நன்னா தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த அது எப்படியோ போட்டோம், ஆத்மா எம்பெருமான் பொறுப்புன்னு நாம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, எம்பெருமான்கிட்ட சமர்ப்பிக்கப்பட்டதான இந்த ஆத்மா நாம பிரபத்தி அனந்தரம் அந்த தேக அவசான தளவும் நம்மகிட்ட தானே இருக்கு, பகவான் எடுத்து போயிடலையே. அப்ப நமகிட்டயே இருக்கிறது எப்படி, அது என்ன நியாயம், அது இப்ப நம்ம சேர்ந்ததா இல்லையா, எப்படி நம்ம சேர்ந்தது இல்லையேன்னு எப்படி சொல்றேன்னர். இப்போ நமக்கு ஏதோ ஒரு வைதிக ஃபங்க்ஷன், அதை பண்றதுக்கு பிரகஸ்பதி சுவாமி வந்தார். ஒரு சிராப்தம்னே வச்சுக்கோங்களேன், அந்த சிராப்தனுடைய பேர் 2-3 மணி ஆச்சு, ரொம்ப வெயில். அவர் 2 பேரும் தாண்டி அவருடைய பொண்ணு கிரகம் இருக்குங்க. அந்த பொண்ணு கிரகத்துக்கு சரி வெயில் தாழ்ந்து பண்றேன், பக்கத்துல தானே போயிட்டு வந்துடுறேன், அதனால இவர் அந்த புண்ணியாஜனத்துக்கு அரிசி கொடுத்தார். அதுக்கப்புறம் அந்த தட்சிணைகள் அவருக்கு கொடுத்த சம்பாவனை எல்லாம் இருக்கணும், அதெல்லாம் என்ன பண்ணார், அந்த பையில போட்டு அதை நம்மாத்திலேயே வச்சு கொடுத்தார். வச்சுட்டு அதுக்கு அங்க போயிட்டு அங்க பொண்ணோடையும் பேரம் பேத்திகளோடையும் கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் 6 மணிக்கு நம்ம ஆத்துக்கு வந்து, ஏன்னா நம்ம ஆத்து வழியா தான் பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம். அதனால இது எனக்கு திருப்பி இங்கே தூக்கின்னு போயிட்டு திருப்பி கொண்டு வரணும், இது உங்க ஆத்துலேருந்து தான் பஸ் ஸ்டாண்ட், எப்படி இருந்தாலும் உங்க ஆத்து தாண்டி தான் போறேன், அதனால நான் அப்ப எடுத்து போறேன்னு வச்சுக்கிட்டு போல. இப்போ நாம அவருக்கு ஒரு சம்பாவனை பண்ணிருக்கோம், ஒரு தட்சிணைன்னு 500 ரூபா சார்ஜத்துக்குன்னு வச்சுக்கோம். அப்போ அந்த பணம் நாம தான் கொடுத்தோம், இப்போ அது நம்ம அதீனமோ, நம்ம எடுத்து செலவு பண்ண முடியுமோ? பண்ண முடியாது. அப்போ அதுக்கு அந்த இஷ்ட விநியோக உரிமை யாருக்கு இருக்கு? அந்த பிரகஸ்பதி சுவாமிக்கு தானே, அது நம்ம ஆத்துலயே பையில இருக்கு. அதே மாதிரிதான் நம்ம, சரி நீ உன்னுடைய பிராரப்த கர்மம் இது வரைக்கும் இருக்கு, எத்தனை தேகாவசானியமாம்னு நீ கேட்டுமுக்க, அதனால நீ வந்து திருப்த பிரபத்தி பண்ணதுனால உன்னுடைய தேகம் தானா சரி இந்த பூமியில விளர வரைக்கும் நான் அத அப்புறமா இது பண்ணிக்கிறேன். நீ அது வரைக்கும் உங்ககிட்ட இந்த ஆத்மா இருக்கட்டும், பகவான் விட்டு போட்டான், எப்படி விரகஸ்பதி சுவாமி நம்ம அதுல வைய வச்சுட்டு போனாரோ, நாம கொடுத்த அந்த தட்சிணைகள்லாம் அதுல இருந்ததோ அதே மாதிரி நம்ம ஆத்மாவும் இருந்தது அப்படின்னு நினைச்சுட்டா இதுல சந்தேகமே வராது. சரின்னா ஆத்மா இருக்கட்டும், இந்த சரீரம் நம்ம சாகர பரியந்தம் இது பண்ணிதானே ஆகணும். ஐயோ அது எத்தனையோ கஷ்டம் வருது, நஷ்டம் வருது, வருத்தம் வருது, ரொம்ப அழறோம், தாங்க முடியாத கஷ்டப்படுறோம், எவ்வளவோ வரைக்கேன் அதெல்லாம் என்ன ஒருவன் பிரபந்தனானால் முன்னாடி தேகயாத்திரை கர்மாதீனையாலே அவன் அதற்கு கரைய வேண்டா, கரைந்தானாகில் அவன் நாஸ்திகனாமித்தனை. ஐயோ எனக்கு இந்தந்த மாதிரி இருக்கே, நான் என்ன பண்ணுவேன், இப்படி கஷ்டப்படுறேனேன்னு இவன் எழுதுன்றான்னா வருத்தப்பட்டான்னா பிரபன்னன் வருத்தவே படப்படாது. பிரபன்னன் எதுக்கு வருத்தப்படணும், ஐயோ எம்பெருமான் சேவை கிடைக்கலையே, பாவதோத்தமாவுடைய சேவை கிடைக்கலையே, அவளுடைய கைங்கரியம் கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டான்னா அதுல அர்த்தம் இருக்கு. ஆனா இது கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோன்னு வருத்தப்பட்டான்னா அர்த்தம் இருக்கு. சென்னால் என்னால் அன்னால் உலகால் பிடித்தே சலக்கானேன்னு வருத்தப்பட்டான்னா அர்த்தம் இருக்கு. ஆனா இந்த சரீரத்தை இந்த மாதிரி கஷ்டம் வந்து கொடுத்தே நான் என்ன பண்ணுவேன்னு கஷ்டப்பட்டான்னு வச்சுங்கோ, அவன் நாஸ்திகனாக ஆகிறான். அப்போ அவன் சாஸ்திரங்களை ஒத்துக்காதவனா இருக்கான். சாஸ்திரங்களை எவன் ஒத்துக்கலையோ அவன் நாஸ்திகன் தானே. அப்ப பகவானையும் ஒத்துக்கல, பகவான் வெளியிட்டதான சாஸ்திரங்களையும் ஒத்துக்கல, அதனாலே அவன் நாஸ்திகன் சொல்லி. இப்படி இந்த ஆத்மாவை பத்தி நாம கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்ல, இந்த தேக யாத்திரை பத்தியும் நாம ஆத்ம யாத்திரை பத்தியும் கவலைப்பட வேண்டாம், தேக யாத்திரை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். இப்படி இந்த ரெண்ட பத்தியும் கவலை இல்லாமல் எம்பெருமானுக்கு நம்மால் முடிந்த கைங்கரியங்களை அது எதா சக்தி அனுஷ்டிச்சுட்டு இப்படியே இருக்கணும். இதுக்கு நடுப்புற நம்மளே கேள்வியே எத்தனையோ பாபங்கள் எல்லாம் ஏற்படும், அதெல்லாம் இது கிரமமா இந்த திரிகால சந்தியாவந்தனத்தை நாம ஒழுங்கா பண்ணிட்டு இருந்தோம்னா அது கட்டாயம் போயிடும். அதனால அத பத்தி யாரும் சந்தேகமே பட வேண்டாம். எக்கிஞ்ச துரிதம்மைன்னு இந்த ஆர்த்த பிரபன்ன விஷயத்துல பிராரப்த கர்மம் முழுசுமே அந்த கணத்துல எம்பெருமான கொடுப்பான். இந்த திருப்த பிரபன்ன விஷயத்துல ஏத சரீரத்தை அந்த இதுல சொல்றதுனால அந்த தேக அவசான தளமும், அதாவது நாம இறக்கும் பரியந்தம் நம்மளுடைய இதை வச்சிருக்கான். அதான் இதமஹமாம் ஜுஹோமி ஸ்வாஹான்னு அந்த ஸ்வாஹாவ சொல்போம். இது சந்தியாவந்தனத்தினுடைய ஒரு முக்கியமான இது. இந்த பாபத்தை கழிக்கிறதே இந்த பிராசன மந்திரம் தான். அதனால நிறுத்தி நிதானமா அதை அனுஷ்டிக்கணும். மத்தெல்லாம் ஓடினா கூட இது இந்த மூணையும் சூரியஸ்ய மாமன்யஸ்ய ஆபப்னந்து, அதுக்கப்புறம் அக்னிஷ்ய மாமன்யஸ்யன்னு இருக்கு பாருங்க, இந்த மூணையும் கட்டாயம் நாம நிறுத்தி நிதானமா அனுஷ்டிக்கணும். அது இந்த மாதிரி இவ்வளவு அர்த்த புஷ்டி அதுல இருக்கு, இவ்வளவு அர்த்தம் சொல்றதுன்னு அதை நாம தெரிஞ்சுகிண்டு அனுஷ்டிச்சோம்னா அதற்காட்டிலும் நமக்கு அனுகூலமானது ஒண்ணும் இல்லை அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஜென்மத்திலேயே நமக்கு நிச்சயம் மோட்சத்தை பகவான் கொடுக்கறான். தமேவம் வித்வான் அமிர்த இஹ பகவதீன்னு எம்பெருமான பத்தி எவன் ஒருத்தன் நன்னா தெரிஞ்சுக்கிறானோ அவன் இந்த ஜென்மத்திலேயே மோட்சம் அடைகிறான்னு சொல்றதுனாலே ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதா தக்வா தேகம் புனர்ஜென்ம நைதி மாமேதி சோர்ஜுன. பகவானும் கீதேல அப்போ என்னுடையதான திவ்யமான ஜென்மத்தையும் என்னுடைய அதி ஆச்சரியமான திருவிளையாடல்களையும் எவனொருவன் உண்மையாக அறிகின்றானோ அவன் தன்னுடைய தேகத்தை விட்டவுடனே என்னை அடைகிறான், மறுபிறப்பை அடையமாட்டான்னு அந்த கீதையிலே சொல்றானே, அப்படி பக்தி நிஷ்டனும் அவதார ரகசிய ஞானத்தை அவன் கொண்டிருந்தானே, ஆனால் அவனுக்கு மறு ஜென்மம் கிடையாது. அவன் விஷயத்திலே பகவான் திருப்த பிரபன்ன விஷயத்தை போலவே அங்கே பிராரப்தத்தின் பெரும்பகுதியும் போக்களிச்சுடுறான்னு சாஸ்திரம் சொல்றது. அது மட்டும் இல்ல, புல் சூத்திரத்துல மேலேயும் சொல்லித்து ததோ விஸ்வம் வியக்ராமத்து சாசனானசனே அபீன். அப்போ அதற்கு பிற்பாடு எல்லா பக்கத்திலும் ஜீவன் ஜடம் இவாள்லாம் குறிச்சு தான் அவதாரம் பண்றதுனாலேன்னு சொன்னான். அஜாயமானோ பகுதா விஜாயத்தே சசிய தீரா பரிஜானந்தியோனின்னு சொன்னதுனாலே எம்பெருமான் பிறப்பு இல்லாதவனாக பிறப்பே அற்றவனாக இருந்து கர்ம விஷயம் இல்லை, அதனால பிறக்கணுங்கிற அவசியமே இல்லை. இருந்தாலும் அவன் பலபடியா பிறக்கிறானே பரமபுருஷன் எதுக்குன்னா, நமக்கு இப்படியான ஒரு நல்ல உபதேசங்களை பண்ணி நம்மளுடைய பாபத்தை தீக்கிறதுக்காக நமக்கு அந்த எம்பெருமானுடைய அவதார ரகசியத்தை ஞானத்தை கொடுப்பதற்காக வச்சுக்கணும். வேதாக மேதம் புருஷம் மகாந்தம் சொல்றதுனால அதுதான் ராமாயணம் அகம்பேத் மகாத்மானம் ராமம் சொல்லிட்டு, இது அந்த அவதார விஷயம் மட்டும் கூடாது. சந்தியாவந்தனத்தில நாம எக்கிஞ்ச துரிதம்மைங்கிற அந்த ஒரு வாக்கியம் வருது பாருங்கோ, அதுக்குமே தான் பாப்பேபியோ ரக்ஷன் தான் உத்தரகத்தியம். அது இதெல்லாம் பாபம் அகாஷம்னு இந்த பகல்லே பண்ணதான பாபத்தையும் எக்கிஞ்ச துரிதம்மைன்னு அந்த சஞ்சித கர்மத்தினுடைய சேஷ பாகத்தையும் சொல்றதா வச்சுக்கணும். இந்த பிராரப்த கர்மம் அனுபவிச்சே தீரணும். அதனால சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமின்னு பகவானுடைய வச்சனம் இருந்தாலும் எல்லா பாபங்களும் உன்னை நான் விடுவிக்கிறேன், கவலைப்படாதே வருத்தப்படாதேன்னு சொன்னானே, அங்க என்ன அர்த்தம்னா அந்த இஷ்ட பிராப்தியாகிற பிரம்மானுபவமும் கைங்கரியமும் அங்கே பிரார்த்திச்சதுனாலேதான் நமக்கு கிடைக்கும். அததான் போகணும். இப்போ இந்த பாபங்கிறது நம்ம ஆத்மா மேல ஒட்டின்னு இருக்கிற ஒரு அழுக்கு மாதிரி. இப்போ ரொம்ப நாள் காதுல வைரத்தோடு நல்ல ப்ளூ ஜாக்கர் டைமண்ட் போட்டு இருந்தா ஒத்தி, அது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குடிச்சு குடிச்சு அது எண்ணெய் எடுத்து உள்ள எண்ணெய் இறங்கி போய் ரொம்ப டல்லா போயிடுத்து, அது சாதாரண கண்ணுத்தோட காட்டிலும் கேவலமா முடிச்சு. அதை என்ன பண்ணா, அத ஒரு தட்டான்ட்ட விட பிரிச்சு இதை கட்டப்பா நன்னான்னா, அவன் என்ன பிரகாசத்தை அதுக்கு மேல கொடுத்தானா என்ன, ஒன்னும் இல்லை, அந்த அழுக்க நீக்கணும், அந்த எண்ணெய் பசை அது இதெல்லாம் நன்னா அதை ஆசிட போட்டு நீக்கணும். நீக்கின உடனே இப்ப ஜொலிக்கிறது அந்த வைரம். அப்போ அந்த வைரத்துக்கு ஜொலிப்ப தட்டான் கொடுத்தானா என்ன, நிச்சயமா கொடுக்கல. அந்த வைரத்து மேல படிஞ்சிருந்ததான அழுக்க நிவர்த்தி பண்ணினான். அதனால இந்த ஜீவாத்மா என்னைக்குமே பாபம் இல்லாதது, அந்த ஜீவாத்மா மேல இந்த பாபம் ஓட்டின் இருக்கு. அந்த ஓட்டின் இருக்கிறத பாபத்தை போக்கினாலே அது பிரகாசம், அந்த டைமண்ட் பிரகாசிக்கிறது இல்லையா, அதே மாதிரி இந்த பாபம் எல்லாம் ஜீவாத்மா மேல ஓட்டின் இருக்கு. தட்டா பண்ற வேலையை தான் இந்த சந்தியாவந்தன மந்திரங்கள் பண்றது. என்ன பண்றது, எப்படி அந்த அழுக்கு எடுத்தா அது பிரகாசிக்கிறதோ அந்த மாதிரி நாம நித்தியம் சந்தியாவந்தனம் பண்ண பண்ண இந்த மந்திரங்களை எல்லாம் நாம அனுஷ்டிக்க அனுஷ்டிக்க இந்த ஜீவாத்மா பொலிவு பெறும், அதனுடைய மலங்கள் எல்லாம் நீங்க பெறும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய இந்த அடியேன் இதோட தலைப்பிட்டேன். கவிதாரிய சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.